الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் எமது தொடரான இந்த உபதேச நிகழ்ச்சியின் மூன்றாவது அமர்விலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்மையில் எம்மிலே இருக்கின்ற ஒரு தவறு தொழுகை விடயத்திலே நாங்கள் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். வாலிபர்கள் உட்பட பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என்ற இருபாலாரும் இன்று தொழுகையிலே பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஏனைய வணக்கங்களை விட இந்த தொழுகையை அல்லாஹ் அவனிடத்திலே நபி அவர்களை அழைத்து கொடுத்த செய்தியை நாங்கள் பரவலாக அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியாக இருந்தாலும் கூட இன்று தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றவர்கள் நாளைய மரணத்துக்கு பின்னால் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை நபி அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உண்மையிலே தொழுகையை ஒழுங்காக தொழுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த பல வெகுமதிகளை உலகத்திலேயும் மறுமையிலேயும் கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் தொழுகையை பற்றி ஓரிடத்திலே சொல்லுகின்ற பொழுது فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த நபிமார்கள் சாலிஹீன்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் தொழுகையை பாழ்படுத்தினார்கள், அதிலே பொடுபோக்காக செயல்பட்டார்கள். வத்தபவு ஷஹவாத், அவர்கள் இச்சைகளை அநியாயமான பாவமான விடயங்களில் ஈடுபட்டார்கள். ஃபசோஃப எல்கௌன கையா, அவர்கள் நாளைய மறுமையில் அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்களுடைய அந்த சஹாபாக்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நபி அவர்கள் முதலிலே காட்டி கொடுத்தது அந்த தொழுகையாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆரம்ப நேரத்திலே தொழுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை உகப்பு வைக்கின்றான். ஏனென்றால் நபி அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் வணக்கம் எது என்று நபி அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் முதலிலே பதில் சொல்லி காட்டுகின்றார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்தஹா, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த முறையில் ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இன்று பெண்களை பொறுத்த மட்டிலும் கூட ஆண்களை பொறுத்த மட்டிலும் உலக காரியங்களை காரணமாக சொல்லி தொழுகையை வீணாக்கக்கூடியவர்களும் தொழுகையை விடக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருப்பது உண்மையில் கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்களை பொறுத்த மட்டில் சிறுவர்களையும் வீட்டு சமையல் வேலைகளையும் ஏனைய உடுப்புகள் ஆடைகளை கழுவக்கூடிய இப்படியான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தொழுகையை பிற்படுத்தி தொழக்கூடிய அல்லது தொழுகையை வீணாக்கிவிடக்கூடியவர்களை பார்க்கின்றோம். ஆண்களை பொறுத்த மட்டில் கூட அவர்களுடைய தொழுகைகளை வீணாக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். காரணம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள், அதாவது பொதுவாக அவர்களுடைய ஏனைய விடயங்களை, அவர்களுடைய உலக விடயங்களை அவர்கள் காண்பிக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்றோம். உண்மையில் மேலான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மரணத்துக்கு பின்னால் அந்த அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். உண்மையில் தொழிலை உலக காரியங்களை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொண்டு தொழுகையை வீணாக்குவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் ஆளாகுவார்கள் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலாத்து வமா மலக்கத் அய்மானுக்கும், தொழுகை தொழுகை உங்களுடைய கைகள் உடைந்து ஜாகிக் கொண்ட விடயங்கள் என்று அந்த விடயங்களிலே கவனம் எடுக்குமாறு எங்களை தெளிவாக சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாலிபர்களாக இருக்கின்றவர்கள், ஏனையவர்கள் அனைவரும் தொழுகை விடயத்திலே மிகவும் கடுமையான முறையில் அதனை ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். யுத்த சந்தர்ப்பத்தில் கூட நபி அவர்கள் ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்கு அந்த சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள் என்று சொன்னால், அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட அந்த தொழுகைக்கு அந்தளவுக்கு இடம் கொடுத்தார்கள் என்றால் நாங்கள் தொழுகையை வீணாக்கிவிடக் கூடாது, அந்த தொழுகையிலே கரிசனை காட்ட வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, தொழுகை விஷயத்தில் நல்ல முறையிலே செயல்படக்கூடிய நல்லவர்களாக நாங்கள் ஆகிக்கொள்வோம். வல்லா அல்லா எங்களுக்கு அதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.